காலை வெளிச்சம் லேவிய ராகமம் அதிகாரம் 26. ஆசீர்வாதங்களும் தண்டனைகளும். லேவிய ராகமம் 26 அதிகாரமானது உடன்படிக்கையின் இறுதி செய்திக்கான நுழைவாயிலாக அமைகிறது. ஆராதனை, பரிசுத்தம், நீதி, ஓய்வு நாட்கள் மற்றும் யூபிலி பற்றிய சட்டங்களை இஸ்ரேலுக்கு யாவே கொடுத்த பிறகு இப்பொழுது அவர் ஒரு தகப்பனை போல பேசுகிறார். தம்முடைய பிள்ளைகள் எடுக்கும் முடிவுகளின் விளைவுகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தகப்பனை போல அவர் பேசுகிறார். இந்த அதிகாரம் புதிய சடங்குகளின் பட்டியல் அல்ல, இது அந்த உடன்படிக்கையின் ஒரு சிறிய தொகுப்பு. யாவே இரண்டு வழிகளை அருகருகே வைக்கிறார். அவர்கள் செவி கொடுத்து அவரோடு நடந்தால் ஆசீர்வாதத்தின் வழி ஒன்று, அவரை மறுதளித்தால் திருத்ததலும் வேதனையும் நிறைந்த வழி மற்றொன்று. எளிய வார்த்தைகளில் சொல்வதானால், யாவேயின் சட்டங்கள் ஒருபோதும் வெறுமையான கட்டளைகள் அல்ல என்பதை லேவிய ராகமம் 26 நமக்கு காட்டுகிறது. அவை ஒரு உயிருள்ள உறவாக இருந்தது. கீழ்ப்படிதல் ஜீவனையும் பாதுகாப்பையும் கொண்டு வருகிறது. மீறுதல் இழப்பையும் வலியையும் கொண்டு வருகிறது. யாவே தனது அரசாட்சி எப்படி செயல்படுகிறது என்பதை தன் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் விதம் இதுதான். இந்த அதிகாரம் இஸ்ரேலுக்கு அஸ்திவார கற்களை நினைவூட்டுவதன் மூலம் தொடங்குகிறது. யாவே விக்கிரகங்களுக்கும் பொய்யான வழிபாட்டிற்கும் எதிராக பேசுகிறார். மேலும் அவர் தனது பரிசுத்த ஸ்தலத்தையும் தனது ஓய்வு நாட்களையும் கனம் பண்ணும்படி அவர்களை திரும்ப அழைக்கிறார். ஆசீர்வாதங்கள் அல்லது சிச்சையை பற்றி பேசுவதற்கு முன்பு அவர் இதயத்தை நோக்கி பேசுகிறார். யார் ஆராதிக்கப்படுபவர்? யாருடைய குரலுக்கு கீழ்ப்படிவார்கள்? எது பரிசுத்தமாக கருதப்படும்? இது முக்கியமானது, ஏனென்றால் இதை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அல்லது திருத்தமும் இந்த ஒரு விஷயத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. யாவே உண்மையாகவே ராஜாவாக கனம் பண்ணப்படுகிறாரா என்பதுதான் அந்த விஷயம். பின்னர் இந்த அதிகாரம் ஆசீர்வாதங்களுக்குள் செல்கிறது. யாவே ஏற்ற காலத்தில் மழையையும் செழிப்பான அறுவடை, தேசத்தில் சமாதானம், எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு மற்றும் அவர்கள் நடுவே தமது சொந்த பிரசன்னம் தங்குவதையும் வாக்குறுதி அளிக்கிறார். இதில் மிகவும் நெகிழ்ச்சியான பகுதி உணவு அல்லது பாதுகாப்பு மட்டுமல்ல, அவர் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பார் என்றும் அவர்கள் அவர் ஜனமாயிருப்பார்கள் என்றும் யாவே சொல்லுவதுதான். அது உடன்படிக்கையின் மொழி. பண்டிகைகளும் ஆசாரிப்பு கூடாரத்திலும் நாம் முன்பு பார்த்த அதே இதய துடிப்புத்தான் இது. யாவே தம் மக்களுடன் தங்கவும் அவர்களை முழுமையாக்கவும் விரும்புகிறார். ஆனால் இந்த அதிகாரம் கடுமையான எச்சரிக்கைகளையும் கொண்டுள்ளது. ஏனென்றால் யாவே சத்தியத்தை நேசிக்கிறார், அவர் பாவத்தை ஆதரிப்பதில்லை. இஸ்ரேல் செவி சாய்க்காவிட்டால் சிச்சையின் பல்வேறு கட்டளைகளை இந்த அதிகாரம் விவரிக்கிறது. திகில், பயம், இழப்பு, வறட்சி, தோல்வி மற்றும் இறுதியாக நாடு கடத்தப்படுதல். இவை ஏதோ தற்செயலான தண்டனைகள் அல்ல, இவை உடன்படிக்கையின் திருத்துதல்கள். யாவே ஒரு முறையை திரும்ப திரும்ப செய்கிறார். அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து நின்றால் சிச்சை அதிகரிக்கிறது. யாவே அழிப்பதற்கு துரித்தப்படுகிறவர் அல்ல என்பதை இது காட்டுகிறது. அவர் பொறுமையுள்ளவர், ஆனாலும் உறுதியானவர். அவர் விழிப்படைய செய்யவும் இதயத்தை திரும்ப பண்ணவும் பெருமையை உடைக்கவும் உடைந்ததை சீர்படுத்தவும் திருத்துகிறார். நாம் படித்தோடு ஒரு விவரம் ஆழமாக இணைகிறது. மக்கள் நிலத்திற்கு அதன் ஓய்வு ஆண்டுகளை கொடுக்க மறுத்தால் மக்கள் அகற்றப்படும் பொழுது நிலம் இறுதியாக அதன் ஓய்வு ஆண்டுகளை அனுபவிக்கும் என்று யாவே கூறுகிறார். இது வரலாறு மட்டுமல்ல, இது ஒரு பாடம். யாவையின் கால ஒழுங்குகள் வெறும் ஆலோசனைகள் அல்ல. மனிதர்கள் தேவனுடைய ஒழுங்கை நிராகரிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒழுங்கை மற்றொரு வழியில் நடைமுறைப்படுத்த முடியும். ஆயினும் லேவியராகமம் 26 இருளோடு முடிவடையவில்லை. இது நம்பிக்கையுடன் முடிகிறது. யாவே பாவ அறிக்கை, மனத்தாழ்மை மற்றும் நினைவு கூறுதல் பற்றி பேசுகிறார். தங்கள் எதிரிகள் தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டால் தாம் தமது உடன்படிக்கையை நினைவு கூறுவதாக யாவே சொல்கிறார். இது இந்த அதிகாரத்தின் மிகவும் ஆறுதலான பகுதிகளில் ஒன்றாகும். யாவேயின் திருத்தல்கள் அவருடைய வாக்குறுதிகளை அழிப்பதற்காக அல்ல என்பதை இது காட்டுகிறது. அவர் சிச்சிக்கிறார், ஆனால் அவர் மறப்பதில்லை. அவர் காயப்படுத்துகிறார், ஆனால் அவர் குணமாக்குகிறார். அவர் அகற்றுகிறார், ஆனால் அவர் மீண்டும் நிலைநாட்டுகிறார். இது தான் தகப்பனின் இதயம். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது உடன்படிக்கை என்பது வெறும் சட்ட வார்த்தைகள் மட்டுமல்ல, அது யாவேயின் உண்மையுள்ள குணம் என்பதை நாம் காண்கிறோம். இன்று புதிய சிருஷ்டி மக்களாகிய நமக்கு இது எப்படி உதவுகிறது? முதலாவதாக, இது தேவனுடைய சத்தத்தை நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. புதிய ஏற்பாடு இதே உடன்படிக்கை தத்துவத்தை இன்னும் உயர்ந்த வழியில் திரும்ப சொல்கிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இரண்டாவதாக, இதயத்தில் அன்பு இருக்கும் பொழுது கீழ்ப்படிதல் ஒரு பாரமாக இருக்காது என்று இது நமக்கு கற்பிக்கிறது. யாவேயின் கட்டளைகள் எப்போதும் அவருடைய மக்களை வாழ்விலும் சமாதானத்திலும் அவரோடுள்ள ஐக்கியத்திலும் நடத்துவதற்காகவே இருந்தது. மூன்றாவதாக, இது ஒரு பொதுவான பயத்தை சரி செய்கிறது. சிச்சை வரும்பொழுது யாவே நம்மை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தமல்ல. சில நேரங்களில் சிச்சையானது அவர் தம் மக்களை புத்திரர்களாக நடத்துகிறார் என்பதற்கும் அவர்களை பரிசுத்தத்திற்காக பயிற்றுவிக்கிறார் என்பதற்கும் ஆதாரமாக இருக்கிறது. இறுதியாக, லேவியராகமம் 26 நம் சொந்த வாழ்க்கையை ஞானத்தோடு பார்க்க உதவுகிறது. ஒரு புது சிருஷ்டியின் இதயம் வழிவிலக செல்லும் பொழுது யாவே அதை மென்மையாக திரும்ப அழைக்கிறார். பெருமை வளரும் பொழுது யாவே நெருக்கடியை அனுமதிக்க கூடும். பாவம் ஒளிந்து கொள்ளும் பொழுது யாவே ஒளியை கொண்டு வருகிறார். நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை சீர்படுத்துவதற்காகவே. அப்பொழுது தான் நம் ஆராதனை சுத்தமாகவும் நம் நடை உறுதியாகவும் இருக்கும். எனவே இன்று நாம் லேவியராகமம் 26 வாசலை மட்டுமே திறக்கிறோம். இந்த அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது என்பதை நாம் பார்த்தோம். விக்கிரகங்கள் இல்லாத ஆராதனை, கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்கள், மீறுதலுக்கான திருத்தம் மற்றும் தாழ்மையான இருதயத்திற்கு இரக்கம். நாளை முதல் நாம் இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு படியாக சென்று அன்று தம் மக்களுக்காகவும் இன்று புது சிருஷ்டிக்காகவும் யாவே இதில் வைத்துள்ள ஆழமான பாடங்களை கற்றுக்கொள்வோம். ஜபம். பிதாவாகிய தேவனே, தன் பிள்ளைகளை வழிநடத்தும் ஒரு அன்பான தகப்பனை போல தெளிவாக பேசுவதற்காக உமக்கு நன்றி. உம்மை கனம் பண்ணவும், உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணவும், எங்கள் இருதயங்களை விக்கிரகங்கள் மற்றும் பெருமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். பயத்தினால் அல்ல, அன்பினாலும் நம்பிக்கையினாலும் கீழ்ப்படிதலில் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். நீர் எங்களை திருத்தும் பொழுது செவி சாய்க்கவும் உமது வழிக்கு விரைவாக திரும்பவும் எங்களுக்கு தாழ்மையை தாருங்கள். உமது உடன்படிக்கையின் இரக்கத்திற்காகவும் உமது உண்மை தன்மைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.